ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧರ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲ ಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ಪ್ರಪದ್ಯೇತಂ ಗಿರಿಂ ಪ್ರಾಯಃ ಶ್ರೀನಿವಾಸಾನುಕಂಪಯಾ ಇಕ್ಷುಸಾರ ಶ್ರವಂತ್ಯೇವ ಯನ್ಮೂರ್ತ್ಯಾ ಸತ್ಕರಾಯಿತಂ. நம்ம தயாசதகம் 21வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதிலே இந்த மாதம் புரட்டாசி மாதம் அற்புதமாக நமக்கு இந்த தயாசதக உபன்யாசம் அமைந்தது. அது திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த புரட்டாசி மாதத்துக்கே ஏற்றம் என்னன்னா திருவேங்கடமுடையான் அவதாரம், புரட்டாசி சிரவணம் என்று நமக்கு அவதாரம் பண்ணேர். அவருடைய அவதாரமே காரணமே தயை அப்படின்னு தயாதேவினாலதான் திருவேங்கடமுடையான் நமக்காக இங்க அவதாரம் பண்ணி நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றே அப்படின்னு நம்ம இந்த தயாசதகத்துல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுலயும் இந்த புரட்டாசி மாசத்துக்கு சிரேஷ்டம் என்னன்னா புரட்டாசி அனுஷம் சுவாமி திருமலை நம்பிகளுடைய அவதார திருநக்ஷத்திர உற்சவம் வருது. அதே போல புரட்டாசி சிரவணம் திருவேங்கடமுடையானுடைய அவதார தினம் அன்றுதான் திருமலையில பிரம்மோத்சவம் தீர்த்தவாரி. அதே தீர்த்தவாரி என்றே சுவாமி வேதாந்த தேசிகருடைய அவதாரம் திருநக்ஷத்திர உற்சவம். அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யரான பிரம்மதந்திர பரகால சுவாமியுடைய அவதார திருநக்ஷத்திரம் வருது. புரட்டாசி கேட்டை சுவாமி அகோபிலமடம் ஆதிவன்சடகோபன் ஜியர் அவருடைய திருநக்ஷத்திரம் வருது. அதே மாதிரி புரட்டாசி பூர்வாஷாடம் திருக்குழந்தை தேசிகன் அவருடைய திருநக்ஷத்திரம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த புரட்டாசி மாதம் பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரித்த மாதம். இந்த தயாசதகம் நம்ம கேட்டு வந்துருக்கோம். போன வாரம் நம்ம பார்க்கும் பொழுது தயாசதகத்துல இந்த ரொம்ப கஷ்டப்படவானாம் எல்லாருமே வந்து நம்ம சாப்பிடுறவா எல்லாருமே எல்லாம் அரிசி போட்டு விதை விதைச்சு அரிசி எடுத்து நெல் எடுத்து பயிரிட்டு தான் சாப்பிடுறாளா, யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறா நம்ம அதை சுலபமாக வாங்கி சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி யாரு ஒருத்தன் பிரபத்தி பண்றாளோ அவளுக்கு பகவான் மோட்சத்தை சுலபமாக அப்படின்னு பார்த்தோம். அப்ப யாரோ ஒருத்தர் கஷ்டப்படணுமே அப்பதான அரிசி வரும், அது யார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் அது திருவேங்கடமுடையானே அவரே கிருஷி வளம் தினோதி அப்படின்னு அவரே நமக்காக இந்த அனுகிரகத்தை பண்றான் அப்படின்ற வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் கலசோததி சம்பதோ பவத்யாஹ கருணே சன்மதி மந்த சம்ஸ்கிருதாயாஹ அமிர்தாம்சமவை மிதிவ்யதேஹம் மிருத சஞ்சீவன மஞ்சனாச்சலேந்தோஹோ அப்படின்னு கலசோததி சம்பதோ பவத்யா அப்படின்னு சமுத்திரங்கள்லே நிறைய சம்பதைகள் உண்டு. அந்த சமுத்திரத்துலதான் நிறைய ரத்னங்கள் உண்டு. எதேதோலாம் நம்ம கொண்டு வரோம். அதிலும் திருப்பார்கடல் என்ற சமுத்திரத்தை கடைந்த போதுதான் நிறைய சிந்தாமணி ஐராவதம் அப்படி பலது நமக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் மகாலட்சுமியே அவதாரம் பண்றான். அந்த மாதிரி இந்த கருணை அப்படின்ற கடல், தயை அப்படின்றதே கடல் தான், தயா சாகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த தயாதேவியுடைய கருணைனாலே என்ன சங்கல்பிக்கிறான்னா அப்பேற்பட்ட பகவான் நமக்கு எல்லாம் மோட்சம் கொடுக்கும்படியாக அனுகிரகம் பண்றா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சமுத்திரத்துல மந்தர பர்வத்தத்தை கடைந்த போது அங்கிருந்து சந்திரன் வந்தேர், அமிர்த கிரணங்களாக சந்திரன் முதல்ல வந்தேர். அதனாலதான் சந்திர சகோதரி அப்படின்னு மகாலட்சுமி சொல்றோம். சந்திரன் முன்னாடி வந்ததுனால மகாலட்சுமியுடைய சகோதரரானவர் சந்திரன். அதே மாதிரி இந்த தயாதேவியுடைய சங்கல்பத்தில் இந்த தயாசமுத்திரத்திலிருந்து வந்தது யாருன்னா சாக்ஷாத் திருவேங்கடமுடையான். அஞ்சனாச்சலேந்தோஹோ அஞ்சனாத்ரியிலே சந்திரன் போலே இருக்கிற திருவேங்கடமுடையான் அப்படின்னு இங்க ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்றது. அந்த தயை அப்படின்ற தயாதேவியுடைய கருணையினாலதான் பகவான் அந்த வைகுண்டத்திலிருந்து இங்க அவதாரம் பண்ண வைக்கிறான் திருமலையிலே அப்படின்னு. எப்படி திருப்பார்கடலை கழிந்த போது சந்திரன் வந்தேரோ அண்ணா இங்க வந்து அஞ்சனாத்ரியிலே அஞ்சனாச்சலேந்தோகோன்ற மாதிரி திருவேங்கடமுடையானு சந்திரன் இங்க வந்து அவதரித்தேர் அப்படின்னு அர்ச்சாவதார பெருமாளையே இங்க சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கருணே சன்மதி மந்த சம்ஸ்கிருதாயாகனு தயை அந்த தயையோடைய சங்கல்பத்தினாலேயும் தயாசாகரம் என்ற கடைந்ததுனாலேயும் திருவேங்கடமுடையான் அவதாரம் பண்றார். அவர் என்ன பண்றார் அப்படின்னா அமிர்தாம் சமவை மிதிவ்ய தேகம். திருப்பார்கடல்ல கிடைந்த போது அமிர்தம்னு ஒண்ணு வந்தது, அது தேவர்களுக்கு கொடுத்தா அப்படின்றது அந்த சரித்திரம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அமிர்தத்தை சாப்பிடுறதுனால என்னன்னா அமரத்துவம் உண்டு அப்படின்னு சொல்றா. ஆனா இந்த அமிர்தமோ திருவேங்கடமுடையான அவர் வந்த அமிர்தத்தை கொடுக்கிற என்னன்னா மிருத சஞ்சீவனம் அப்படிங்கிற மிருத்தம் அப்படின்னா இந்த சம்சார சாகரத்திலே நம்ம இருக்கிறது, சஞ்சீவனம்னா இந்த சம்சார சாகரத்திலிருந்து மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. அந்த சமுத்திரத்திலேருந்து வந்த சிந்தாமணியோ நினைச்சதெல்லாம் கொடுக்கும் காமதேனு கல்பக விருட்சம் அப்படின்னு பலது வந்தது, அதெல்லாம் சொர்க்கத்துல தேவர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு எடுத்துட்டு போனா அப்படின்றது பார்த்தோம். அதெல்லாம் கேட்ட வரன் எல்லாம் கொடுக்குமாம். ஆனா கேட்ட வரன் அப்படின்னா அதுல ஒரு ஆபத்தும் இருக்கு. ஏன்னா நம்ம போய் ஒரு கீழே இருந்து ஒரு கோடி ரூபாய் கொடு அப்படின்னு நம்ம மனசால நினைச்சா கோடி ரூபாய் நம்ம கையில கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஆஹா நம்ம எடுத்துட்டு போச்சு எவனாவது திருடிந்து போயிடுவானோ அப்படின்னு நம்ம மனசால நினைச்சாலும் அதுவும் அப்படியே நடந்துடும். நம்ம போகும்போது அது திருடிந்து போயிடுவான். அந்த மாதிரி அந்த அது கொடுக்கறது வந்து அது மோட்சத்தை யாராலையும் கொடுக்க முடியாது, பகவானால ஒருத்தனாலதான் மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஆனா இந்த திருவேங்கடமுடியானோ மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு. அப்போ எது நமக்கு சரி அப்படின்னு பார்த்து கொடுக்கறது தான். ஒரு அம்மா அப்பா வந்து குழந்தைக்கு வேணும் கேட்டதெல்லாம் கொடுக்க கூடாது. கேட்டதுன்னா நம்ம தெரியாம ஏதோ ஐஸ்கிரீமே கேட்டுட்டா அது உடம்பு சரியில்லாம போயிடும். ஆனா எது குழந்தைகளுக்கு நல்லதோ அப்படின்னு கொடுக்கறதுனால இந்த திருவேங்கடமுடையான் இந்த சம்சார சாகரத்திலிருந்து மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவனாக இருக்கே அப்படின்னு இங்க சொல்றேன். அதுலயும் இங்க சரித்திரமே உண்டு. அமிர்தாம் சமவை மிதிவ்ய தேகம், திவ்ய தேகம் அப்படின்னா இங்க நமக்கு வந்து தேகாவசானி இந்த தேகம் இந்த பிராணம் இந்த ஜீவாத்மாவை விட்டு போகும் பொழுது அர்ச்சிராதி மார்க்கத்திலே கூட்டுக்கொண்டு அவருக்கு அற்புதமான திவ்ய தேகத்தை கொடுத்து அது வந்து அழியாத தேகத்தை அதுக்கப்புறம் அங்கே கொடுத்து ஸ்ரீவைகுண்டத்துல சேர்த்துக்கிறேன் அப்படின்றது இங்க ஆச்சரியமான ஒரு மங்களாசாசனம். அதே மாதிரி திருவேங்கடமுடையானுடைய சரித்திரத்திலே வருது. தொண்டமான் சக்கரவர்த்தி அப்படின்ற ஒரு மகாராஜா திருவேங்கடமுடையானுடைய மகாபக்தன். அப்பேற்பட்ட பக்தன் பெருமாளே பார்த்தாராம் இவருடைய பக்திக்கு தன்னுடைய சங்க சக்கரத்தையே எடுத்து கொடுத்துக்கிறாராம். அப்பேற்பட்ட பக்தன் எல்லாருமே அவருடைய தினமும் தொண்டமான் சக்கரவர்த்தியோட பேசுவாராம். தொண்டமான் சக்கரவர்த்தி தன்னுடைய ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னாலும் அவர் என்னென்ன பண்றார் அப்படின்றது முதல்லயே திருவேங்கடமுடையான் சொல்லிடுவாராம். கடைசியில ராத்திரியும் போய் இன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு அவருடைய கூடையே பேசுவாராம். அப்பேற்பட்ட மகாராஜா. அவர்கிட்ட ஒரு வாட்டி கிருஷ்ண சர்மா அப்படின்ற ஒரு மகான் ஒரு வைதிகர் அவர் வந்து அவர் என்னன்னா கால்நடையாகவே அந்த காலத்துலதான் கால்நடையாகவே தானே நடந்துதானே போகணும், வண்டி வசதிகள்லாம் கிடையாது, தீர்த்த யாத்திரை பண்ணணும், விவேதேச யாத்திரைகள் பண்ணணும், பதிரிகாசிரமம் வரைக்கும் அப்படியே நடந்து போகணும் அப்படின்னு அவ ஊர்ல இருந்து எங்கேயோ அவ திருமலை பக்கம் வரும்பொழுது திருப்பதியில முடியல, அவ மனைவி குழந்தைகளை ஆட்சிண்டு போக முடியல, அதே சமயம் தீர்த்த யாத்திரையை பூர்த்தி பண்ணணும், திருப்பியும் பின்னாடி ஊருக்கு போகக்கூடாது, ஆனா பதிரிகாசிரமம் வரைக்கும் போகணும், இவாளோ இவாளோ அப்படின்னு ஒரு ராஜா கிட்ட ராஜா தர்மா அந்த ராஜா கிட்ட போய் கேக்குறாளாம் எங்க மனைவியும் இந்த குழந்தைகளும் நீங்க ஜாகிரதையா பாத்துக்கணும், அவளுக்கு ஒரு இடம் கொடுத்து நான் திருப்பி தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு திரும்பி வர வரைக்கும் அவளுக்கு ஆகாரங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற இந்த உதவியாக கேட்கிறார். தொண்டமான் சக்கரவர்த்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறார் இப்பேற்பட்ட மகானாச்சே. அந்த ராஜாவுக்கு என்ன அந்த ராஜ்யத்துல இருக்கிறவாள் பாத்துக்காக்கணும் இல்லையா அப்படின்னு சரி அப்படின்னு அங்க போறா அவளுக்கு ஒரு பெரிய வீடு கொடுக்கிறார். அதுல ஒரு ரெண்டு பேர் சொல்லிட்டு இவாளுக்கு நீங்க எல்லாம் டெய்லி அவளுக்கு வேண்டிய ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எதுவும் ஆபத்து வராது இருக்கிற ஒரு இடத்துல இருந்தா. இவர் போனார் ஒரு வருஷத்துல திருப்பி வரேன்னர். ஆனா தீர்த்த யாத்திரைகள்ன்றது அந்த காலத்துக்கு சொல்ல முடியாது இல்லையா, நடந்து போ ஒவ்வொரு ராத்திரியில எங்கெங்க போவான்னு தெரியாது. ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு இவர் திருப்பி வந்தார். அப்ப தொண்டமான் சக்கரவர்த்தி இப்ப யாருன்னே தெரியல இவருக்கு, அவர் ரொம்ப வித்தியாசமா இருந்தார். யாருன்னு கேட்கிறேன், அடியன் தான் மூணு வருஷம் முன்னாடி இங்க வந்து என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய மனைவியும் விட்டுட்டு போனேனே அப்படின்னு கேட்கும்போது தொண்டமான் சக்கரவர்த்திக்கு அப்பதான் ஞாபகம் வந்துதான், ஆகா மறந்தே போயிட்டோமே எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. சரி எப்படி இருக்கான்னு அவளுக்கு கொடுத்த கிரகத்துல போய் பார்க்கலாம்னு போனா அங்க அவ பஸ்வமாயிருக்கா, அங்க ஏதோ ஒரு மிருகங்கள் வந்து அவளை சாப்பிட்டு. இதை நினைச்ச உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ராஜாவுக்கு. பெருமாள் கிட்ட போய் திருமயங்கடமுடையான்கிட்ட வேண்டிக்கிறார், இப்படி நீ பண்ணுவியா, எல்லாரும் என்ன உம்முடைய பக்தன் நீர் என்கிட்ட பேசுவேர் அப்படின்னு சொல்றாளே, என்ன நம்பி ஒருத்தர் விட்டுட்டு போனேர், நானும் சரிவரதான் கவனிச்சுட்டேன், அவளுக்கு ஆள்லாம் அனுப்பிச்சேன், ஆனா இப்படி ஆயிட்டு, இப்ப நான் திருப்பி அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சொன்ன வாக்கு மீறிட்டேன் இல்லையா, பாத்துக்கிறேன்னு சொன்னது வந்து மீறிட்டேனே அப்படின்னு திருவேங்கடமுடையான் போய் பிரபத்தி பண்ணும்போது, திருவேங்கடமுடையான் இது ஒன்னும் கவலைப்பட வேணாம், திருமலையில நிறைய தீர்த்தங்கள் உண்டு, புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு நிறைய தீர்த்தங்கள், அதுல அஸ்தி கூட்டம் அப்படின்ற ஒரு தீர்த்தத்திலே இந்த பஸ்வத்தை எடுத்துட்டு போய் அங்க போட்டா அவ திருப்பியும் எப்படி இருந்தாலும் அப்படியே வருவா அப்படின்னு சொல்ல, அந்த ராஜாவும் அதே பண்ண அந்த அஸ்தி கூட்டம் அப்படின்ற தீர்த்தத்துல போய் அந்த கரைக்க அவ எப்படி அன்னைக்கு இருந்தாலும் அந்த குழந்தைகளும் அவ மனைவியும் திருப்பி வந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டே பெருமாள் ரொம்ப வேண்டின்றே, ஆஹா என்ன நீ ரட்சிச்சியே அப்படின்னு தன்னுடைய பக்தன் சொன்னேர், ஆனா அவர் அதை மறந்துட்டேர், அலட்சியமா இருந்துட்டேர், அந்த அலட்சியம் கூடாதுன்றதுக்குதான் பகவான் விளையாடின திருவிளையாடல். அப்படி ரொம்ப இந்த மாதிரி இருந்தது, அலட்சியமா இருந்துட்டேன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மறந்தே போயிட்டேர் இல்லையா 3 வருஷத்துல. அப்புறம் ஆனா திருவேங்கடமுடியானும் பக்தனுடைய அந்த வாக்கு காப்பாத்தனும் அப்படின்னு தான் இது பண்ணேர் அப்படின்னு. அப்படி அந்தந்த கஷ்டப்பட்டு மந்திர பர்வத்தத்தை எடுத்துட்டு வந்து அந்த க்ஷீராத்திய கடைந்தா அதுல வருது அமிர்தம் தான், அது தேவர்களுக்கு பயன்படுறது. ஆனா இந்த திருவேங்கடமுடியான் அவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் பட தேவையில்ல, மந்திர பர்வத்தெல்லாம் கொண்டு வந்து அப்புறம் அங்க வந்து அந்த மந்திர பர்வத்தம் உள்ள போறதே அப்படின்னு அதுக்கு பூர்வமாக பகவானே வந்து இருந்தே வாசுக்கி பாம்பு கொண்டு வந்து, ஏன்னா அந்த மலையை கடையிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அவ்வளவு கஷ்டம்லாம் தேவையில்லையா, வெறும் ஒரு சரணாகதி பகவான் நான் உன்னுடையவனாச்சே அப்படின்னு சொன்னாலே அந்த பகவான் ஆனவன் கருணையோடே நமக்கு அனுகிரகம் பண்ணுவே அப்படின்னு இந்த தயாதேவி இவனுடைய சங்கல்பத்தினாலே தான் பகவான் திருவேங்கடமுடையான் இங்க அவதரித்தே அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல பாருங்க. அடுத்தது ஜலதேரிவ சீததா சீததாதயே த்வம் ரிஷசைலாதிபதே ஸ்வபாவ பூதா பிரளயார பட்டி நடிந்ததீக்ஷாம் பிரசபம் கிராஹயசி பிரசத்திலாஸ்யம் அப்படின்னு. எப்பயுமே தயை வந்து குளிர்ச்சியா, சீதத்தா அப்படின்னு குளிர்ச்சியாகவே இருக்கும். எப்பேற்பட்டனா ஜலதேரிவ அப்படின்றது சமுத்திரம் போலே அப்படிங்கிறது, ஏன்னா சமுத்திர ஜலம் எப்பயுமே குளிர்ச்சியா இருக்கும், சாதாரண ஜலமாவே எப்பயுமே பார்த்தா சில்லுண்டு தானே இருக்கும். அப்ப அதை சொல்லலாமே சமுத்திரம்னு சொல்லணுமா சுவாமி தேசிகன் இங்கே அப்படின்னா, சாதாரண ஜலத்தை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், சுட பண்ணிடலாம், நம்ம கேஸை வச்சு சுட பண்ணா அது சூடாயிடும், அதுக்கப்புறம் அது சில்லுண்டு ஆயிடும். ஏன்னா அந்த சில்லுன்றது சில்லுண்டு இருக்கணும்ன்றது அதனுடைய தன்மை சுவாவம், ஆனா அதை சூடாக்க முடியும். ஆனா சமுத்திர ஜலத்தை என்ன எப்படி அக்னியே வந்து இது பண்ணா கூட சூடாக்க முடியாதோ, அந்த தயாதேவி அப்பேற்பட்ட குளிர்ச்சியாக இருக்கவன், அப்பேற்பட்ட தயாதேவி விஷசைலாதிபதே ஸ்வபாவ பூதா, அந்த விஷசைல நாட்டில் இருக்கிற திருவேங்கடமுடையான் சுவாவமாகவே இருக்கக்கூடியவன். எப்படின்னா பிரளயார பட்டி நடிந்த தீக்ஷாம், பெருமாளுக்கு தன்னுடைய அழிக்கிற காலத்திலே அப்படின்னா பெருமாள் கோபம் வரும் பொழுது அவருடைய கண்கள் அந்த கருணையே இந்த கோபத்துல எல்லாரும் மகா பாவங்கள் பண்ணும் பொழுது பிரளயத்தை உண்டாக்குறாரு இல்லையா, அந்த பிரளயத்திலேயே நிறைய பிரளயம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், நித்திய பிரளயம் நைமித்திக பிரளயம் நித்தியமே நிறைய பேர் போயிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒரு பிரளயம் தான் சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த சுனாமி வருது, அந்த மாதிரி இந்த கரோனா அப்படின்னு வருது, கொஞ்சம் நிறைய பேர் போறா இல்லையா, அதுவும் ஒரு விதமான பிரளயம். அதுக்கப்புறம் பூபுவ சுவர்லோகம்லாம் போற மாதிரியான ஒரு பிரளயம். அதுக்கப்புறம் மொத்தமா அப்புறம் பிரம்மலோகம் வரைக்கும் போறது மகா பிரளயம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த பிரளய காலத்திலே இவா மகா பாவங்கள் பண்றா அப்படின்னதுனால பகவானுடைய திருக்கண்கள் எப்படி இருக்குன்னா, பிரளயார பட்டி நடிந்த தீக்ஷாம், கோபத்துல தாண்டவம் ஆடுறதாம். அந்த தாண்டவம் அப்படின்னு சொல்றதே தாண்டவம் அப்படின்னாலே கோபத்துல ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்றா இல்லையா, கோபத்தினாலே இவாள் எல்லாரையும் அழிக்கும்படியாக தாண்டவம் ஆடுறது. ஆனா தயாதேவியானவள் எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கிற தயாதேவி பிரசபம் பெருமாளை பலாத்காரம் பண்ணி, பெருமாளை எப்படியாவது இது நீ இப்படி இருக்கக்கூடாதாச்சே, பக்தர்கள்கிட்ட இப்படி நடக்கலாமா அப்படின்னு கிராகயசி பிரசத்திலாசியம், அவருடைய கண்களாலே எல்லாருக்கும் அனுகிரகம் தான் பண்ணணும் அப்படின்னு அந்த தாண்டவத்திலிருந்து நர்த்தனம் ஆடுற மாதிரி பண்றாளாம். நர்த்தனம் அப்படின்றது நம்ம சந்தோஷத்துல நாட்டியம் ஆடுறது நர்த்தனம்னு சொல்லுவா, கோபத்துல நாட்டியம் ஆடுறது தான் தாண்டவம் அப்படின்னு சொல்லுவா. அந்த கண்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து எல்லாரையும் அழிக்கும்படி அந்த கோபத்துல இந்த பாவங்களை பார்த்து இருக்கும் போது தயாதேவி வந்து அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு பிரசக்திலாசியம் அப்படின்னு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும்படி நத்தனமாக ஆக்கிறார். அப்பேற்பட்ட பெருமாளே தன்னுடைய வசமாக வச்சுண்டு எப்பயும் பக்தர்களை நீ ரட்சிக்கிறதே உங்களுடைய சுபாவமாக இருக்கணும் அப்படின்னு பக்கத்திலேயே இருந்து திருவேங்கடமுடையானுக்கு சொல்லிட்டே இருக்கிறதுனால நம்மளாலும் எவ்வளவு பாவம் பண்ணாலும் பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். அடுத்தது கனக பிரதிகூல மூல காதி பிரதிக கோபி விருஷாச்சலேஸ்வரஸ்ய அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களே, ஒரு கேள்வி வருது இல்லையா, பெருமாளுக்கு தய இருக்கு, பெருமாளுக்கு தய இருக்குன்ற. அப்ப எல்லா அவதாரத்திலையும் பார்த்தா இரண்யகசிபு வதம் பண்றேன், ராம அவதாரத்துல 14,000 ராட்சசர்களை ஒரே முகூர்த்தத்துல வதம் பண்றேன்றீங்கோ, ராவணனை வதம் பண்ணேர், அப்படி கிருஷ்ணாவதாரத்துல பல பேரை வதம் பண்ணேர். அப்பேற்பட்ட பகவான் மகாபாரத யுத்தத்துல கௌரவர்களை எல்லாரும் திருப்பி போட்டு அப்படி இருக்கும்போது நீ தயை தயின்னு சொல்லிட்டே இருக்கீங்களே எல்லாரும். அப்ப தயையே இருக்கிறவர் அப்படின்னா எல்லாரையும் தானே ரட்சிக்கணும், இப்ப இத்தனை பேர் வதம் பண்றே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறான். அப்ப சுவாமி தேசிகன் சொல்றது அதுக்கும் தயை தான் காரணம் அப்படிங்கிற. ஏன்னா பிரணத பிரதிகூல மூலக அதி, இந்த பிரணதக ஆசிரித்தர்கள் பெருமாளே கதி அப்படின்னு சாஸ்திரம் சொன்னபடி இருக்கிறவர்கள் அவருக்கு பிரதிகூலமாக சில பேர்கள் இருக்க அசுரர்கள். அசுரர்கள் அப்படின்னா ராட்சச வம்சத்தில பிறந்தவான்னு நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா பிரஹ்லாதனும் ராட்சச வம்சத்திலேதான் பிறந்தார், ஆனா பரம பாகவதோத்தமன். ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே சில பேருக்கு அந்த அசுரத்துவ குணம் உண்டு. அந்த மாதிரி யார் ஆசிரித்தர்கள் பெருமாளை ஆசிரியிச்சவாளுக்கு பிரதிகூலமாக பண்றாளோ மூலகா அதி அவாளதான் போக்குவேர் பகவான் அப்படின்றதுனாலே தயைதான் அப்படிங்கிற. எப்படின்னா விவசாய நித்யா அப்படின்னு ஒரு நெல்லு பயிரிடுற, அப்ப நெல்லு நம்ம வந்து ஒரு நடுவுல செடி வளர்க்கிறோம் அப்படின்னா நெல்லு நிறைய வரணும் அப்படின்னு அங்க வந்து விதை போடும்போது அது பக்கத்திலேயே சிலது என்ன ஆகுதுன்னா புல்கள் நிறைய வளரும். அப்ப நம்ம அப்பப்ப அந்த புல்லை எடுத்து விட்டுட்டே இருக்கணும், வாரத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து அந்த புல்லுகள்லாம் எடுத்துட்டே இருக்கணும். நம்ம ரோஜா செடி போட்டா கூட அது பக்கத்துல நிறைய புல்லு வளர்ந்துடும், அது நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன ஆகும்னா நம்ம ஜலம் குத்த குத்த அந்த புல்லுதான் அதிகமா ஜலம் எடுத்துக்கும். இங்க இந்த நெல்லுக்கு நிறைய ஜலம் போகாது, அதனால நெல்லு வளையறது கம்மியாயிடும், நெல்ல கம்மியா தான் கிடைக்கும். அப்போ நல்லது நல்லவர்களுக்கு நல்லது பண்ணணும்னா அப்ப கெட்டதான சில குணங்களை நீக்கியே ஆகணும். அப்ப புல்ல வார வாரம் நம்ம எடுத்ததோ அப்படிதான் பகவான் என்ன பண்ற, பிரதிகோபி விஷாச்சலேஸ்வரஸ்யா எம்பெருமான் இந்த கருணே கிங்கரதாம் தவோபயாதீம் அப்படின்னு கருணையோட அந்த துஷ்டர்களை நிகிரகம் பண்ற. அதுக்கு காரணம் என்னன்னா ஆசிரித்தர்களுக்கு அனுகூலம் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினாலே. இப்போ துரியோதனாதிகளை தான் அவர் வதம் பண்ணேரே தவிர பாண்டவர்களுக்கு ஏதாவது பண்ணேரா? அவர் வந்து கண்ணன் என்ன பண்ணேர்னா சூரிய அஸ்தமனமே ஆறா மாதிரி சொல்லிட்டு ஜெயத்ரதனை வதம் பண்ணும் பொழுது அப்பேற்பட்ட லீலைகள் எல்லாம் பண்றார். ஆனா அதே லீலையே நல்லவாளுக்காக அவர் பண்ணிறான்னா பண்ணல, அவளுக்கு அனுகூலம் தான் பண்றார். அந்த மாதிரி ராமாவதாரத்துல 14,000 ராட்சசங்களை வதம் பண்ணான்னா யாருக்காக வதம் பண்ணார் அப்படின்னா அங்க இருக்கிற ருஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ராட்சசர்கள் ரொம்ப இம்ச பண்றாவா, அதனால அந்த ரிஷிகளை அவள் தபஸ் பங்கம் பண்ணாம இருக்கணும்னா இந்த இடத்துல அவர் அந்த வதத்தை பண்ணியேதான் ஆகணும். அதுதானே ஒரு அவர் சத்திரியரா ஒரு ராஜாவா இருக்கேன் பகவானாக இருந்தாலும் அது அவளுடைய தர்மம், சத்திரியர்களுக்கு அது ஒரு தர்மம். அந்த ராஜ்யத்திலே அதர்மம் யாரு பண்ணாலும் அவளுக்கு தண்டனைகள் கொடுத்து தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படின்றதுதான். அதனால கலமே யவசாய சாய நீத்யா அப்படின்னு இங்க ஆச்சரியமா அது உதாரணமே சுவாமி தேசிக நீங்க சொல்றே, நம்ம இந்த புல்லெல்லாம் எப்படி நீக்கிறமோ நம்மளுடைய அழகான செடிகள் வளர, அதே போல நெல்கள் வளர பயிரிட அந்த புல்லுனாலே நமக்கு இன்னும் அந்த ஜலம் அதிகமாக அதை எடுத்துட்டு போயிடுமேன்ட்டு இங்க நம்ம வந்து அதை எடுக்கிறோமோ அதே மாதிரிதான் நிகிரகம் பண்றேன். காரணம் தயே எதுவும் கிடையாது அப்படிங்கிற. அதனால கோபம் அப்படின்றது என்னன்னா பெருமாள் கருணையினாலதான் கருணைக்கு கட்டுப்பட்டு கோபம் இருக்கே தவிர கோபத்துக்கு கருணை எப்பயுமே ஒருத்தன் கோபம் அது வேற. ஆனா சில பேர் என்ன பண்ணுவோம்னா ஏதோ ஒரு நம்பிக்கைக்காக கோபப்படுறான், அந்த கோபம் அந்த காலே வருது. அப்ப நம்ம வந்து சில கோபப்பட்டாதான், ஒரு டீச்சர் இருக்கானா பசங்களை வந்து திட்டுறான்னா அந்த பசங்க நல்லா படிக்கணும்னு தவிர, அம்மா எதுக்கு குழந்தைய அடிக்கிறாங்கன்னா நல்ல குழந்தைய வளர்க்கணுமே தவிர, அந்த கோபம் அந்த கருணைக்கு கோபம் கட்டுப்பட்டு இருக்கிறதுனாலே இந்த இடத்துல இந்த பாதகமும் கிடையாது. நீங்க தயையே நமக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அதே போல அடுத்த ஸ்லோகம், அபஹிஷ்கிருத நிக்ரஹான் விதந்த கமலாகாந்த குணான் ஸ்வதந்திர தாதி அவிகல்ப மனு மனு கிரகம் துஹானாம் பவதி மேவதயே பஜந்தி சந்தா அப்படின்னு. நிறைய குணங்கள் பகவானுக்கு இருக்கு, அனந்த கோட்டி கல்யாண குணங்கள் அப்படின்றா. நம்ம பார்த்தோம் எல்லாரும் இருந்தாலுமே தயைந்த ஒரு குணம் இருக்கிறதுனாலதான் பெருமாள் நம்மளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றேர் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இங்க வந்து சர்வ சுவாமித்வம் அப்படின்ற குணம் இருக்கு பகவானுக்கு. அவர்தான் சுவாமி, சகல லோகத்துக்கும் நியாமகன் அவர்தான். பிரம்மாவிலிருந்து ருத்ராதிகள் இருந்து அவளுக்கு அவளுக்கு எல்லாமே இந்த நியமிக்கிறது யாருன்னா பகவான் தான். பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் ஜெகதந்தர் வியவஸ்திதாக பிராணின கர்மஜனிதா சம்சாரா வசவர்த்தினு, பிரம்மாவிலிருந்து ஆரம்பிச்சு இந்த புழு பூச்சி வரைக்கும் எல்லாரும் பகவான் இவா எல்லாரையும் ஜீவாத்மாவாக அவரே படைக்கிறார். அவளுடைய புண்ணிய பாவத்தினாலே அவ இங்க பிறக்கிறான். அதுல தேவர்களுக்கு பிரம்மாவுக்கு எல்லாம் அவர் சில சில உத்தியோகத்தை நியமிச்சு கொடுக்கிறார். நீங்கெல்லாம் இதை பார்த்துக்கோங்கோ, மேல்கொண்டு சிருஷ்டியே பிரம்மா பண்ணணும் அப்படின்னு அழிக்கிறது சிவன் கிட்ட கொடுக்கிறார். அப்படி தேவர்கள் ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒன்னு மழை பெய்யறதெல்லாம் ஒருத்தர் கிட்ட அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இந்த உத்தியோகம் கொடுக்கற மாதிரி கொடுக்கிறார். இவா யாருமே சாஸ்வதம் கிடையாது, அடுத்த சிருஷ்டியில அவர் மாத்தணும்னு மாத்திடுவார். அது யாருக்கு கொடுப்பார் அப்படின்னா அந்த அந்த யுகத்துல இந்த யுகத்துல யார் நிறைய புண்ணிய பாவங்கள் பண்றாலும் அதுல புண்ணியத்தை வச்சு அவளுக்கு ஒரு ஒரு பதவியை பகவான் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட சர்வஸ்வாமித்வம். அப்புறம் சர்வஸ்வதந்திரன், அவர்கிட்ட போய் நம்ம எதுவும் கேட்க முடியாது. நீர் ஏன் இப்படி பண்ணு, இவனுக்கு மட்டும் நீர் ஏன் மோட்சம் கொடுத்தார், கஜேந்திர ஆழ்வார் என்ன பண்ணாரு நீர் மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு நம்மளால கேட்க முடியாது. அவர் சர்வஸ்வதந்திரன். அவர் என்னுடைய வீட்டுக்கு நான் யாரையோ கூப்பிடுறேன்பா, நீ யார் கேட்கறதுக்கு, நான் ஒருத்தர் கூப்பிட்டனா இன்னொருத்தர் வந்து நீயே உங்க ஆத்துக்கு அவர் கூப்பிடுற அப்படின்னா. அதே மாதிரி வைகுண்டம்ன்றது பகவானுடைய இடம், ஆனா சாஸ்திரன்றது அவர் வச்சிருக்கார் எல்லாரையும் இல்ல, அதுக்குன்னு சில நியமங்களையும் அவர் பண்றார். ஆனா அவர் சர்வ சுதந்திரன். அத மாதிரி சர்வசேஷி, எல்லாருமே கைங்கரியம் பண்ணக்கூடியவன், எல்லாரும் கைங்கரியம் பண்ணக்கூடியவன் பகவானுக்கு தான். அவன்தான் சகல பேருக்கும் சேஷியாக இருக்கான். அப்படின்னா நம்ம எல்லாருமே சேஷன், அவருக்கு கைங்கரியம், அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறாக பகவான் இருக்கே அப்படின்ற பல குணங்கள் இருக்கே. இந்த குணங்கள்லாம் அபகிஷ்கிருத நிக்ரஹ அன்விதந்த, இந்த குணங்களாலே நிக்ரஹம் பண்ணணும். பகவான் வந்து கோபம் வந்துருச்சுன்னா அவளை நிக்ரஹம் பண்றதுக்கு இதெல்லாம் அனுகூலமாக இருக்கான் இந்த குணங்கள்லாம். ஏன்னா சர்வஸ்வாமித்வம்னா எல்லாருக்கும் சுவாமி, அப்ப ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை தண்டிக்கணும். அதே மாதிரி சர்வ சுதந்திரம்னா அவர் என்ன வேணா பண்ணான்னா அப்போ இன்னொருத்தனை போட்டு நம்ம வந்து வதம் பண்றதுல தப்புன்னு கேட்க முடியாது. அப்போ இந்த குணங்கள் எல்லாமே நிகிரகம் பண்றதுக்கு வழிவகுக்கிறது. ஆனா கமலாகாந்த குணா ஸ்வதந்திரதாதீன் அப்படின்னு மேல சொன்ன அந்த அபிஷ்கிருத நிகிரகம் எதனால நிகிரகம் பண்ணக்கூடியன்னா சுதந்திரனாக இருக்கான்னு ஒரு உதாரணத்தை இங்க சுவாமி தேசிகனே சொல்றார். ஆனா அவிகல்பம் அனுகிரகம் துஹானாம் பவதி மேவதயே பஜந்தி சந்தான்னு. ஆனா தயாதேவி இருக்கிறதுனால, தயாதேவினால நிக்ரஹம் அப்படின்றதே ஒண்ணு கிடையவே கிடையாது. தயை எப்பயுமே அனுகிரகம் அப்படின்றது தான் இந்த சுவாமி தேசிகன் எடுத்து சொல்றது. மற்ற குணங்களை காட்டிலும் தயா குணத்தினாலதான் நிக்ரஹம் அப்படின்றது ஒண்ணு பகவான் கிட்ட கிடையவே கிடையாது. ஏன்னா பகவான் இடத்துல பார்த்தோம், ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் அப்படின்றது பார்த்தோம். ஆனாலும் தயாதேவி இருக்கிறதுனாலதான் நமக்கு இங்க நம்மளுடைய பாவத்தையும் போக்கி பெருமாள் தன்னுடைய சரணத்திலே நம்மளை சேர்த்துக்கிறேர் அப்படின்னு. அவிகல்பம் அனுகிரகம் துகா, நாம் அனுகிரகம் மட்டுமே கொடுக்கக்கூடியவளாக அப்படி பகவான் மாத்தத்துக்கு காரணம் பவதீமேவ தயே பஜந்தி சந்தா அப்படின்னு இங்க தயாதேவி பெருமாளை கூட இப்படி நமக்கு மாற்றி கொடுக்கிறா அப்படின்றது நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல மங்களாசாசனம் பண்ற சுவாமி தேசிகன். அடுத்தது கருணையினாலே பாவங்கள் போகும் அப்படின்னு கமலா நிலைய ஸ்வயா தயாளு கருணே நிஷ்கருணா நிரூபணே த்வம் அதயேவ ஹிதாவகாஸ்ருதானாம் துரிதானாம் பவதி த்வதேவ பீதிஹி. இந்த சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக ஒரு விஷயத்த சொல்றார். தயாதேவி கிட்ட சொல்ற, தயாதேவி உனக்கு கருணையே இல்லை அப்படிங்கிறது. தயாதேவி தன வரைக்கும் சொல்லியிருந்ததே தயாதேவினாலதான் திருவேங்கடமுடையானுக்கே கருணை இருக்கு. திருவேங்கடமுடையான் நம்மளை எல்லாரும் இன்னைக்கு சேவை கொடுத்து நம்மளை அனுகிரகம் பண்ணி நம்மளை ரட்சிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் தயாதேவி அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா திருவேங்கடமுடையானியே தயையாக மாத்துறது தயாதேவி. ஆனா தயாதேவி உமக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லை. ஏன்னா நான் பண்ண சகல பாவங்கள், ஜென்ம ஜென்மாவாக பண்ண பாவங்கள் அப்படி புசுக்கி தள்ளுறியே. அப்போ ஒருத்தர் அழிக்கிறதுன்றது என்ன? ஒருத்தரை போட்டு நம்ம அழிக்கிறோம்னா தயையே இல்லைன்னு அர்த்தம். அப்ப யுத்தம் பண்ணி ஒருத்தர் சம்ஹாரம் பண்ணிட்டே இருக்கா மாதிரி நம்மளுடைய பாவங்கள்லாம் போக்கிண்டே இருக்கான்னா, அப்ப தயாதேவியே இங்க ஆச்சரியமான அலங்காரத்தோட சுவாமி தேசிகன் சொல்றேன், தயாதேவிக்கு கொஞ்சம் கூட கருணை இல்லை. ஏன் அப்படின்னா என்னுடைய பாவங்களை விடாம பண்ண பண்ண ஒரு பாவமா ரெண்டு பாவமா பல யுகங்கள் பல ஜென்மாக்கள் எவ்வளவு யுக யுகமாக நம்ம இருந்திருக்கோம். ஏன்னா ஆத்மா வந்து நித்தியம் அப்படின்னா அநாதி காலமாக இந்த ஜீவாத்மா நம்ம இருந்துதான் இருக்கும். எப்படி எப்படி இருந்தமோ எவ்வளவு முட்டமுட்டையான பாவங்கள் சேர்த்து வச்சோமோ ஆனா அத்தனையும் அழிச்சுட்டே இருக்கிறதுனால தயாதேவியே உமக்கு கருணை இல்லை அப்படிங்கிற கமலாநிலைய ஸ்வயா தயாலு அப்படின்னு கமலாநிலையா லக்ஷ்மி தேவி வசிக்கிற இடம். அதனாலதான் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ நிவாசன் ஸ்ரீ மகாலட்சுமி எப்பயுமே அகலகில்லேன் இறையமின்றி அலர்மேல் மங்கை உரை மார்பன் அப்படின்னு தன்னை வக்ஷஸ்தலத்திலே இருக்கிறதுனால இந்த கமலாநிலைய ஸ்வயா தயாலு அப்பேற்பட்ட தயாலு தயாதேவியே கருணே நிஷ்கருணா நிரூபணே துவம் அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானுக்கே தயைக்கு காரணமான நீ, ஆனா கருணே தயே நிஷ்கருணா உமக்கு கருணையே இல்லையே அது நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அதையேவ ஹிதாவகா ஸ்ருதானாம் இப்படி பிரபத்தி பண்றவாளுக்கு பகவான் சரணம் அப்படின்னு போய் பகவானுடைய திருவடியை பிடித்தவாளுக்கு துரிதானாம் பவதி த்வதேவ பீதி அப்படின்னு பாவத்தை போக்கடிச்சுட்டே இருக்கியே அப்படின்னு நம்ம வந்து பகவானுடைய திருவடியை பிடிச்சுக்கும் பொழுது நம்மளுடைய பாவங்கள்லாம் பயப்படுறதுதான் தயாதேவி எப்படி நம்மளை இப்போ அழிச்சிட போறாளே அப்படின்னு. அப்போ எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல பயம் வருதோ அப்ப அவகிட்ட கருணை இல்லைன்னு தான் அர்த்தம். ஐயோ நம்மளை அழிச்சிட போறாளே அப்படின்னு. அப்ப என்னுடைய பாவத்துக்கிட்ட உமக்கு கருணையே இல்லை, அதனால உமக்கு கருணையே இல்லை அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இங்க சுவாமி தேசிகன் ஏன் அப்படி சொல்றேன்னா, எப்பயுமே ஒரு மனுஷனுக்கோ இல்ல ஒரு பகவானுக்கோ எல்லாருக்கும் ஒரு குணம் இருக்கும். ஆனா குணத்துக்கே குணம் இருக்குமான குணம் இருக்காது. இப்ப வந்து ஜலம் சில்லுண்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம், ஆனா சில்லு சில்லுண்டு இருக்குமா அப்படின்னு குணத்துக்கு குணம் இருக்காது. அதனாலதான் நீங்க ஆச்சரியமா சொல்ற தயையே தயையே உனக்கு தய இல்லைன்றது. ஆமா அப்படி பார்த்தாலும் தர்க்க ரீதியாக பார்த்தாலும் ஒரு குணத்துக்கு இன்னொரு குணம் இருக்காது. ஒருத்தர் கிட்டதான் அந்த குணம் இருக்கும். இப்ப இவர் நல்லவன்னு சொல்றோம், நல்லவனுக்கு நல்லவன்னு சொல்ல முடியுமா? நல்ல ஒரு மனுஷனு தான் நல்லவன் சொல்ல முடியும். ஆனா நல்லவன்னே ஒரு மனுஷன் கிடையாது. அதான் கமலாநிலைய ஸ்வயா தயாலு அப்படின்னு மகாலட்சுமி திருமார்பில இருக்கிறதுனால அப்படி அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன்னே நம்ம சொல்றோம் அப்படின்னா என்ன, ஸ்ரீனிவாசன் தாயார் வக்ஷஸ்தலத்திலே இருக்கிறதுனால ஸ்ரீனிவாசன் எப்பயுமே தயாளுவாக இருக்கு. அப்பேற்பட்ட தயையே கருணையே, ஆனா உமக்கு நிஷ்கருண அப்படிங்கிறது உமக்கு கருணையே இல்லையே அப்படிங்கிற கருணையே உமக்கு கருணை இல்லைன்னு சொல்றது வந்து தர்க்க ரீதியாக பார்த்தாலும் சுவாமி தேசிகன் சொல்றது இங்க வந்து கரெக்ட் தான். ஏன்னா ஒரு குணத்துக்கு ஒரு குணம் இருக்காது. இப்ப வந்து ஜலம் சில்லுன்னு இருக்குன்னு சொல்றோம், அப்ப ஜலத்துக்கு குணம் சில்லுன்னு இருக்கிறது குணம். ஆனா சில்லுக்கு சில்லு இருக்குமான ஒரு குணத்துக்கு குணம் இருக்காதோ கருணையே உனக்கு கருணை இல்லை அப்படின்னு சொன்னாலும் தர்க்க ரீதியா பார்த்தாலும் சரிதான். ஆனா பாவங்களை எல்லாம் பொசுக்கிறதுனாலே நம்முடைய பாவங்கள்லாம் நம்ம போய் எப்ப திருவேங்கடமுடையான சேவிக்கிறோமோ அவருக்கு பிரபத்தி பண்றோமோ நம்மளுடைய பாவங்கள்லாம் திருவேங்கடமுடையானோட தயையை பார்த்து பயப்படுமாம், ஆஹா இப்ப நம்மளை அழிச்சிருவாரே அப்படின்னு. அப்படி பார்த்தாலும் உமக்கு தயையே இல்லையே அப்படின்னும் ஆச்சரியமாக இது அலங்காரம். இது என்ன சொல்லுவான்னா, வியாஜ நிந்தா ஸ்துதி நிந்தா பாவம் பிராரத்த பாவம் அப்படின்னு. சஞ்சித பாவம்னா பல ஜென்மாக்கள்ல நம்ம பண்ண பாவங்கள் இன்னும் நம்ம அனுபவிக்கல அனுபவிக்க ஆரம்பிக்கல பண்ணிருக்கோம், அது எந்த ஜென்மாவில நம்ம அதை அனுபவிக்க போறோமோ தெரியாது. அப்ப பக்தி யோகம் பண்ணவாளுக்கு அந்த சஞ்சித பாவத்தை அவர் எடுத்துரு பகவான் எடுத்துரு. ஆனா பிராரத்த பாவம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்ம வந்து கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் நம்ம இங்க எடுத்தனால ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கு. அந்த கஷ்டங்கள் எதுக்கு அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல பாவம் பண்ணதுனாலே அந்த பாவத்தினாலே நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அனுபவிக்க ஆரம்பிச்ச அந்த பாவத்தை பகவான் திருவேங்கடமுடியான் பக்தியோகிகளுக்கு அது எடுக்கிறது இல்ல. அப்ப அவ அதை அனுபவிச்சுட்டேதான் இருக்கா. அப்படி பல யுகங்கள் மறுபடியும் பக்தியோகம் பண்ணிதான் பகவான் அடையிறான். அப்ப பக்தியோகம், பக்தியோகம் பண்றவாளுக்கு ரெண்டு பாவம், சஞ்சித பாவம் பிராரப்த பாவம் அப்படின்னு பார்த்தோம். சஞ்சித பாவம்னா நம்மளுடைய பாவங்கள் நிறைய பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம அதை அனுபவிக்க ஆரம்பிக்கல. பிராரப்த பாவம்னா நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா ஏதோ ஒரு பாவம் பண்ணதுனால. ஆனா பக்தியோகிகளுக்கு பகவான் சஞ்சித பாவத்தை மட்டுமே விளக்குறான், ஆனா பிராரப்தம் அனுபவிக்க ஆரம்பிச்சது அப்படியே விட்டு அவன் அந்த ஜென்மத்துல பக்தியோகம் பண்ணி அதை போக்கிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுறாரு. ஆனா பிரபத்தி பண்றவாளுக்கோ இது வரைக்கும் ஆரம்பிக்காத பாவமும் இது இனிமேல் பண்ண போற பாவம் எல்லாத்தையும் நீக்கி அவளுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். பிரபத்தி பண்றவாளுக்கு ஆர்த்த பிரபத்தின்னே இருக்கு. ஆர்த்த பிரபத்தினா இன்னைக்கே எனக்கு பிரபத்தி வேணும்னா கூட உண்டு, ஆனா அதுக்கு அந்த பக்தி இருக்கணும். நான் உன்னுடையவன், என்னுடைய எல்லா பணிகளும் நான் முடிச்சுட்டேன், எனக்கு நீ இன்னைக்கே இந்த க்ஷணமே நீ உன்னுடைய திருவடியில என்ன சேர்த்துக்கோன்னா அப்போ பகவான் அவரை உடனே சேர்த்துன்றவர். அப்ப எல்லா பாவத்தையும் போக்கி சேர்த்துன்றவர். அப்படி பக்தியோகிகளுக்கு கிடையாது. அதே ஆனா நம்ம வந்து ஆர்த்த பிரபத்தி பண்றதில்ல. நமக்கு எதுன்னா தேகாவசானே முக்தி சியா அப்படின்னா நம்ம பிரபத்தி பண்றோம், ஆச்சாரியன் மூலமாக பிரபத்தி பண்ணச்ச. என்னைக்கு இவனுக்கு இந்த பிராணம் போகணும்னு இருக்கோ அன்னைக்கு நீர் உம்முடைய சரணத்திலே சேர்த்துக்கோரும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பிரபத்தி, நம்ம ஆச்சாரியன் நமக்கு பண்ணி வைக்கிற பிரபத்தி. அதனால அப்படி அந்த காலத்துல இருந்திருக்கா. நாவல் பாக்கத்துல ஒரு சுவாமி திருவேங்கடமுடையானுடைய சரித்திரக்கே வந்து அவர் திருமலையிலேயே வந்து ரொம்ப எல்லாம் வயசானவர், திருமலைக்கிலேயே நடந்து வந்து திருவேங்கடமுடையான் சன்னதியிலேயே பிரபத்தி பண்ணிடும். அப்ப அங்க இருக்கிற ஒரு அர்ச்சகர் பார்த்து அடியன் நீர் என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் பொழுது நான் இந்த மாதிரி பிரபத்தி பண்ணேன் அப்படின்னு. பிரபத்தின்னா என்னன்னா அவர் சொன்னாராம், என்னுடைய எல்லா கர்மாக்களையும் நான் பூர்த்தி பண்ணிட்டேன், என் பசங்கள் எல்லாரையும் படிக்க வச்சுட்டேன், எல்லாம் அவாவா இருக்கா, நான் உம்முடைய சரணத்தை அடையணும், அதனால மூணு நாள்ல உம்முடைய சரணத்திலே வைகுண்டத்துக்கு என்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு நான் பிரபத்தி பண்ணேன் அப்படின்னு. அப்ப அந்த அர்ச்சகர் ரொம்ப ஆச்சரியப்பட்டுதான், அப்படி பண்ணா மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா பகவான் மேல அவ்வளவு விசுவாசம் இருந்தா அது கிடைக்கும் அப்படின்னு. அப்ப எனக்கும் அதே மூணு நாள் போ இன்னைக்கே பண்ணுன்னு கேட்கலாம், அது என்ன மூணு நாள் அப்படின்னு. இல்லாடியே நான் நாவல் பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன், நான் திருப்பி நாவல் பாக்கத்துக்கு போனோம் இல்லையா, இங்க எங்கேயாவது நமக்கு மோட்சத்துக்கு போயிட்டோம்னா பசங்க எல்லாம் தேடுவா, அதுக்கப்புறம் அவா அந்திம கால கர்மாக்கள்லாம் பண்ண முடியாத போயிடும், அதனால நான் மூணு நாள் நான் நாவல் பாக்கத்துக்கு போயிடுவேன். அப்போ வந்து அங்க போன உடனே பகவான் தன்னுடைய சரணத்துல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அவரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நானும் என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் முடிச்சுட்டேன், எனக்கும் இன்னும் பகவானுடைய திருவடி அடையிறதுதான் இருக்கு, அதனால எனக்கும் பிரபத்தி பண்ணிடுமேனு சொல்லச்ச அவர் அங்கேயே திருவேங்கட முடியானிலேயே பிரபத்தி பண்ணேராம். அவர் மூணு நாள் அந்த நாவல் பாக்கத்துல போய் அந்த கடைசி காலத்துல எப்படி பகவான் அடைவான்னு இந்த திருவாய்மொழி பாசனங்கள் கடைசி பாசனங்களை சொல்லிந்தே அவர் வந்து மோட்சம் அடைந்தேர் அப்படின்னு இருக்கு. அது வந்து அப்பேற்பட்டது ஆர்த்த பிரபத்தி. இன்னைக்குமே நம்ம கூட அப்பேற்பட்ட அந்த பகவான் மேல மகா விசுவாசம் பண்ணி என்னுடைய கர்மாக்களை எல்லாம் நிறைவேறிடுத்து இனிமேல் உங்களுடைய சரணம் அடையிறது தான் அப்படின்னு நினைச்சா அவர் மோட்சத்தை கொடுத்துருவேர். இருக்கிற பாவங்களை எல்லாம் நீக்கி, இது வரைக்கும் நீ பண்ண பாவம் எல்லாத்தையும் நீக்கி கொடுத்துருவேர். ஆனா இருந்தாலும் நம்மள அப்படி பிரபத்தி பண்றது இல்லை, நம்மளவா தேகாவசானே என்னைக்கு இந்த பிராணம் போகணும்னு இருக்கோ அன்னைக்கு உங்களுடைய சரணத்துல இதே ஜென்மாவில, இன்னொரு ஜென்மா கூடாது, இதே ஜென்மாவிலே என்ன மோட்சத்துக்கு சேர்த்துக்கோ அப்படின்றது தான் நம்மளுடைய பிரபத்தி. அப்படி பக்தியோகர்களுக்கு பகவான் அந்த வெறும் சஞ்சித பாவம் தான் போக்குறான் அப்படின்றது பார்த்து, அதனால இந்த தயாதேவியானவள் அப்படி நிஷ்கருணா கருணையே இல்லாம இருக்கா அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினுடைய அற்புதமான மங்களாசாசனம். அதுக்கடுத்தது அகிலங்கித சாசனேஸ்வபீக்ஷ்ணம் ரிஷசைலாதிபதே விஜிருஷ்மா புனரேவ தயே க்ஷமா நிதானைஹி பவதி மாத்ரியதே பவத்யதீனைஹி அப்படின்னு கோபம் வர இடத்துல ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜரே சொல்லிருக்காரு. கோபம் வர இடத்துல நம்ம கோபமே இல்லாம இருந்தா அதுவே ஒரு தோஷம். நிறைய பேர் தப்பு பண்ணும் பொழுது நம்ம ஒரு கோபம் வந்தே ஆகணும், கோபத்தை நம்ம திட்டினாதான் அப்பதான் கருணை இருக்கு அப்படின்னு ஒரு ஆச்சாரியனானவர் திருத்தி பண்ணி கொள்வான். யாராவது தப்பு பண்ணா அதை எடுத்து சொல்லி திட்டி அதை நிமேதி நீ இதை பண்ணாத அப்படின்னு சொல்றவர் தான் ஆச்சாரியம். ஆனா அப்படி நம்ம இதுல இல்ல வானவானா நம்ம திட்டினா அந்த சிஷ்யன் போயிடுவானேன்னு சொல்லி இருக்கக்கூடாது. அதனால கோபம் வர இடத்துல கோபம் வரணும். அப்படி ஒருத்தனுக்கு கோபம் வரலன்னா ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, அதனால தானே அப்படி பண்றோம் அப்படின்னு. அதனால பெருமாளுடைய சில கோபங்களும் அதுக்கு காரணமும் தயையே அப்படின்ற. அப்படி அதிலங்கித சாசனேஸ்வரீக்ஷணம், அவர் வந்து ஸ்ரீயப்பதியான பகவான், சர்வலோக நியாமகன், லோகத்துல எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவர். அப்ப தப்பு பண்ணா கோபம் வந்துதானே ஆனும். அப்படி நம்ம சாஸ்திரத்தை மீறி, சாஸ்திரம்ன்றது பகவானே தன்னுடைய திருவாக்காலே சொன்னது, அப்பேற்பட்ட ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்கியா அப்படின்னு கிருஷ்ண பகவானே சொல்றாரு. அப்படின்னா ஸ்ருதி வேதம் வேதாந்தம் அப்புறம் சாஸ்திரங்கள் எல்லாமே நானே உபதேசம் பண்ணதுதான் அப்படின்னு. அப்போ சாசனம் அதை மீறவாளுக்கு அப்போ பகவான் கிட்ட பகவான் கோபம் வரும். அப்ப விஷசைலாதி பத்தே விஷசைல இருக்கிற திருவேங்கட முடியான் விஜிரும்பிதோஷ்மா உஷ்ணமாக கோபப்படுறது நம்ம மேல. யார் யாரெல்லாம் தப்பு பண்றாளோ, சாஸ்திர விருத்தமாக நடந்துக்கிறாளோ, அதர்மங்கள் பண்றாளோ, அவ கிட்ட கோபம் வருது. ஆனா புனரேவ தயே க்ஷமானிதானை, அப்புறம் கொஞ்ச நாள்ல கொஞ்ச சமயத்திலேயே தயாதேவியானவள் அந்த பெருமாளுக்கு வந்து எடுத்து சொல்றாளாம், அவன் யாரு நம்ம பையன் தானே, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், அதனால நீ அவனை க்ஷமிக்கணும் அப்படின்னு. அதே போல நம்ம கிட்டயும் வந்து சொல்றாளாம், பெருமாள் கிட்ட இப்படி நடந்துக்கலாமா, உடனே சரணாகதி பண்ணிடு, இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லுன்னு நமக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவளும் தயாதேவி. அப்படி இருந்து அந்த பெருமாள் கோபத்தை போக்கி என்ன பண்றாளாம், பவதி மாத்ரியதே பவத்யதீனைஹி அப்படின்னு அந்த கோபத்தை விட்டு தயாதேவி, தயாதேவியை அடைந்தவர் நம்மளை வந்து பெருமாளுடைய திருவடியிலே அடைய வைக்கிறாள் அப்படின்னு சொல்றேன். அதனால கோபம், பெருமாளுக்கு கோபமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு. நம்ம பண்ற எவ்வளவு பாவம் பண்ணிட்டு இருக்கோம், பெருமாளுக்கு கைத்தரியம் பண்ணும் பொழுதே நிறைய உபச்சாரங்கள்லயே நமக்கு தப்பு நடக்கிறது, அது கூட ஒரு பக்கம் விட்டுடலாம். ஆனா எத்தனை பேர் பெருமாளையே நிந்திக்கிறா, பெருமாள் கடவுளே ஒரு இல்லைன்றா அப்படின்லாம் சொல்லும்பொழுது பெருமாளுக்கு கோபம் வராதுன்னா அதனால இல்ல, ஆனா பாகவத அபச்சாரம் பண்ணும்பொழுது பெருமாளுக்கு கண்டிப்பா கோபம் வரும். அப்படி அந்த மாதிரி சாஸ்திர விருத்தமாக பண்ணும்போது கோபம், கோபமே இல்லை அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப உலகத்துக்கே சமமாக நடத்தக்கூடியவன் அந்த சில இடத்துல கோபப்பட்டுதான் ஆகணும். ஆனா அந்த கோபப்பட்டு திட்டின உன்ன கூட தயாதேவியானவள் எப்படி வந்து நமக்கு அனுகிரகம் பண்ண வைக்கிறா அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய மங்களா சாசனம். இதுக்கு ரெண்டு உதாரணமாக தெரிவா சொல்லும்பொழுது, ஜலம் வந்து குளிர்ச்சியா இருக்கு, ஜலம் எப்பயுமே சில்லுண்டுதான் இருக்கும். ஆனா நம்ம சூட பண்ணா என்ன ஆயிடும்னா, நல்ல வெந்நீர் போட்டா சூடாயிடுது. ஆனா ஜலத்தினுடைய சுவாவம் வந்து குளிர்ச்சி தான். அப்போ கொஞ்ச நாய் விட்டுட்டோம்னா சூட பண்ணி அப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னு திருப்பி எப்படி அது திருப்பியும் அது குளிர்ச்சிக்கே திருப்பியும் வந்துடுறது. சில்லு பண்றதுக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, அதனுடைய தன்னுடைய சுவாவத்துக்கு திருப்பியும் கொஞ்ச நாயில மெதுவா கோவம் அந்த சூடானவனு எப்படி திருப்பி வந்துடுறதோ, பகவான் நம்மளுடைய பண்ண பாவத்துக்காக அந்த கோபப்பட்டாலும் தயாதேவினாலே திருப்பியும் தன்னுடைய சுவாவமானது தயினாலே திருப்பியும் கொஞ்ச நாயில அந்த கோபம் போயிடுறது அப்படின்றது இங்க உதாரணமாக இருக்கிறார். அதே போல அப்பா அம்மா குழந்தையுடைய திருஷ்டாந்தம் தான். ஒரு குழந்தை தப்பு பண்ணும்பொழுது அப்பாவுக்கு கோபம் வரும், கண்டிப்பா கண்ணாப்பதான் திட்டிடுவேன், ப்ரோக்ரஸ் கார்டே சரியா மார்க் வரலன்னா இதெல்லாம் ஒரு மார்க்கா உனக்கு நான் சைனே போட மாட்டேன் அப்படின்னு அப்பா திட்டிடுவேன். அப்ப அம்மா என்ன சொல்லுவான்னா, அப்பா கிட்ட போய் சொல்லுவா, பாவம் நம்ம குழந்தையாவது பரவாயில்ல, ஒரு சப்ஜெக்ட்ல தான் ஃபெயில் ஆயிருக்கு, நிறைய பசங்க ரெண்டு மூணு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருத்தான், அவன் என்ன பண்ணுவான், கஷ்டப்பட்டுதான் படிச்சா, ராத்திரியெல்லாம் படிச்சா, அங்க போனவுன்னு ஏதோ மறந்துடுத்து, அடுத்த வாட்டி எப்படியாவது அவன் படிச்சு பாஸ் பண்ணிடுவான், நீங்க தான் சைன் போடணும் அப்படின்னு அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லுவான். அதே மாதிரி குழந்தைகிட்டையும், ஏ இன்னொரு ரெண்டு மூணு நாளாவது ஒழுங்கா அப்பா பார்க்கும்போது படிதா அப்படின்னு குழந்தைக்கும் புத்தி எடுத்து சொல்லுவான். அந்த வந்து நீ படி, இந்த மாதிரி இருக்காத, அப்பாவுக்கு அதனால தானே உங்ககிட்ட கோபம் வருது, நீ தானே பார்த்து நடந்துக்கணும், ஒழுங்கா படி, இனிமேல இது இது பண்ணா அப்பா உன் மேல கோபம் போகும் அப்படின்னு அந்த குழந்தைக்கும் எடுத்து சொல்லுவா. அந்த வாத்சல்யத்தினாலே அப்பா கிட்டையும் போய் எப்படி இவனை மாத்தி நம்ம வந்து நம்ம குழந்தை தானே இப்படி பண்ணலாமான்னு சொல்றாலோ, தயாதேவியான தயாதேவி பெருமாள் கிட்டையும் அவர் கோபப்பட்டதுனாலே அந்த கோபத்திலிருந்து நீர் அவனை நீர்தானே ரட்சிக்கணும், அவனுக்கு என்ன கதி அப்படின்னு சொல்லி நமக்கும் பெருமாள் கிட்ட சரணமடை அப்படின்ற அந்த தியானத்தையும் நமக்கு கொடுத்து இந்த ரெண்டு பேருக்கு சேர்த்து வைக்கிறார் அப்படின்றது தான் இந்த அற்புதமான ஸ்லோகம். அதுதான் அதிலங்கித சாசனேஸ்வரீக்ஷணம் அப்படின்னு சாசனம், அந்த சாஸ்திரம் சொன்ன அந்த சாசனத்தை நம்ம எல்லாம் மீறதுனால அப்பேற்பட்ட விஷசைலாதிபதியான திருவேங்கடமுடையானுக்கு கோபம் வருது. அந்த கோபம் விஜிரும்பிதோஷ்மா, அந்த கோபத்தை புனரேவதையே இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச க்ஷணத்திலேயே க்ஷமாநிதானைகி நிதானமாக அந்த பொறுமையை நீ பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு தயாதேவி அந்த பெருமாளுக்கும் சொல்லி, பவதி மாத்ரியதே பவத்யதீனைகி நமக்கும் சொல்லி நம்ம ரெண்டு பேரையும் அப்படி ஆச்சரியமாக இங்க சேர்த்து வைக்கிறா அப்படின்றது சுவாமி தேசிகன் இங்க மங்களாசாசனம் பண்றேன். இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தோட முடிச்சிருந்து அதுக்கு அடுத்த வாரத்திலிருந்து 28 ஸ்லோகம் கருணே துரித்தேஷு மாமகேஷுல இருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.